One, two, three, four. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலால, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலால, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. தாய் மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகர் என மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். தொந்த தொந்த தகதின தொந்த தொந்த தொந்த தொந்த தகதின தொந்த தொந்த தொந்த தொந்த தகதின தொந்த. ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேஷம் இல்லை. ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேஷம் இல்லை. சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. உன் கையில் அமுத நூலா, நீ சொல்லு நந்தலாலா. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று முள்ளை கண்டு புரியாமல் நின்றே நின்று. பால் போல கழுந்து நிறத்தாலே ரெண்டும் ஒன்று. பால் போல கள்ளுண்டு நிறத்தால் ரெண்டும் ஒன்று. நான் என்ன கள்ளா பாலா, நீ சொல்லு நந்தலாலா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப. உனக்கென்ன மேலே